பால் நில நீதானே வானில என்னோடு வானில தேயாத வெண்ணில உன் காதல் கண்ணில ஆகாயம் மண்ணில கல்யாணத்தே நில காய்ச்சாத பால் நிலா பாண்டி கூடலா தேவார பாடலா தீராத ஊடலா தேன் சிந்து கூடலா பார்ப்போமே ஆவலா வாவானிலா கல்யாணத்தே நிலா ஆய்ச்சாத பாலிலா நீதானே வானிலா என்னோடு வானிலா சங்கீதம் பாட்டிலா நீ பேசும் பேச்சிலா என் ஜீவன் என்னிலா உன் பார்வை தன்னிலா உன் சொல்லிலா கல்யாணத்தே நிலா காய்ச்சாத பால் நில நீதானே வானில என்னோடு வானில தேயாத வெண்ணிலா உன் காதல் கண்ணிலா ஆகாயம் மண்ணிலா கல்யாணத்தே நிலா காய்ச்சாத பால் நிலா.